பெரிய இருக்குல்ல. இன்னும் வரலையே. ஷேர் ஆகுது இப்ப தெரியுது. வந்துருச்சு. ஆ தெரியுது. சைஸ் ஓகேங்களா இல்ல என்ன பெருசு படம் கொஞ்சம் முடிஞ்சா பெருசாக்குனா பரவாயில்ல. படிக்க முடியுதுங்க எனக்கு முடியுது, பட் ஐயாவுக்கு கேட்டுங்க. ஓகே. போதும் போதும், இருக்கு. இந்த 95வது பாடல், இது தசரதன் சீதையை பார்த்தபோது என்ன விதமான மனநிலைக்கு உள்ளானார் என்பதை சொல்லக்கூடிய பாடலாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மன மகிழ்ச்சிக்கு உள்ளானார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இது தசரதனை பற்றிய பாடல். தசரதன் சீதையை பார்த்து இப்போ கேட்குதா நான் பேசுவது? நான் தப்பா ஏதோ அமுத்திட்டேன் சரி. அமுத்திட்டேன் யாருக்கு. சரி. தசரதன் சீதையை கண்டு எத்தகைய மன மகிழ்ச்சிக்கு உள்ளானான் என்பதை சொல்லக்கூடிய பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இது ஒரு விதத்தில் சந்த பாடலாக அமைந்திருக்கிறது. இதை சந்த கலியுறுத்தம் என்று சொல்வார்கள். இந்த பகுதியில் இதை போன்ற அமைப்பில் இன்னும் பல சந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. துண்டுபுரி கோதையொளில் கண்டுலகு சூழ்வன், தொன்றுபுரி கோளோடு தனித்திகிரி உயிப்பான், என்றும் உலகெழு மர செய்தி உல நேனும், இன்று திரு எய்தியது என்ன வயம் என்றான், இன்று திரு எய்தியது என்ன வயம் என்றான். இதை போன்ற சந்த பாடல்களாக பல பாடல்கள் அதில் வரும். அன்னவளை அல்லலென ஆமென ஈர்ப்பான், கன்னி அமிழ் தத்தை எதிர் கண்ட கடல் வண்ணன், உன்னுயிர் நிலைப்பதோர் அரித்தியோடு உழைத்தான், இன்னமிழ்தென இன்னமிழ் தழக்கழிகொள் லிந்திரனை ஒத்தான், பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து போதி சீதம், மின்னி நிழல் அன்னவள்தன் மேனி ஒளி மான, அன்னமும் அறம்பயரும் ஆரமிர்தும் நாண, மன்னவை இருந்தமணி மண்டபம் அடைந்தாள், மாதவனை முற்கொள வணங்கி நெடு மன்னன், பாதமலர் கைதொழுது கண்கள் பணி சோறும், தாதையரு கிட்டதவி சிற்றணி இருந்தாள், போதினை வெறுத்தரசர் பொன்மனை புகுந்தாள். இப்படியாக எல்லா பாடல்களும், இந்த பகுதியில் உள்ள பாடல்கள் இந்த மாதிரியான சந்தத்தில் அமைந்திருக்கும். அதில் ஒரு பாடல் இது தசரதனுடைய மனநிலையை சொல்லக்கூடிய பாடல். துன்றுபுரி கோதை எழில் கண்டு உலகு சூழ்வந்து, ஒன்றுபுரி கோளோடு தனித்திகிரி உயிப்பான், என்றும் உலகேழும் அரசு எய்தி உளனேனும், இன்று திரு எய்தியது இது என்ன வயம் என்றான். இதுல தசரதனை குறிக்கக்கூடிய அந்த சொற்றொடரை நாம் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் எழுவாய். தசரதனை குறிக்கக்கூடிய அந்த சொற்றொடர் தான் இந்த பாடலில் எழுவாய். தசரதனை குறிக்கக்கூடிய சொற்றொடர் உலகு சூழ்வந்து, ஒன்றுபுரி கோளோடு தனித்திகிரி உயிப்பான் என்பதுதான் தசரதனை குறிக்கக்கூடிய வாசகம். உலகு சூழ்வந்து, ஒன்றுபுரி கோளோடு தனித்திகிரி உயிப்பான். உலகு சூழ்வந்து, உலகத்தை எல்லாம் சூழ்ந்து வந்து, உலகத்தை எல்லாம் வலம் வந்து, ஒன்றுபுரி கோளோடு, ஒன்றுபுரி கோள். கோள் என்பது இங்கு செங்கோலை குறிக்கிறது. செங்கோல் என்பது ஒரு உருவகம். அரசன் நீதி தவறாமல், அந்த நியாயத்தன்மை மாறாமல், நேர்மையாக ஆட்சி புரிவான், புரிய வேண்டும். அப்படி நேர்மையாக புரியக்கூடிய ஆட்சியின் ஒரு அடையாளமாக, ஒரு உருவகமாக அந்த செங்கோல் சொல்லப்படுகிறது. செங்கோல் செலுத்தினான், செங்கோல் ஆட்சி நடத்தினான் என்றெல்லாம் சொல்லுவது ஒரு வழக்கம். பாண்டியன் நெடுஞ்செழியன் தவறாக தீர்ப்பு சொல்லி கோவலனை கொன்றதனால் அவனுடைய செங்கோல் வளைந்தது என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடுகிறார். செங்கோல் வளைந்தது என்றால் அவன் ஏதோ கையில் செங்கோலை பிடித்திருந்தான், அது வளைந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. அது ஒரு உருவகம். அவனுடைய செங்கோல் வளைந்தது என்றால் அவனுடைய நேர்மையான ஆட்சி முறை நேர்மையற்றதாக மாறிவிட்டது, அவனுடைய நீதி பிறழ்ந்து விட்டது என்று அர்த்தம். அப்படி செங்கோல் வளைதல் என்பது உருவகமாக சொல்லப்படுகிறது. ஆக செங்கோல் என்பது உருவகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு சொற்றொடர். செங்கோல் செலுத்துதல் என்றால் மிக நேர்மையாக நீதி தவறாமல் ஆட்சி செலுத்துவதை சொல்லக்கூடிய முறை. இங்கு கோல் என்பது அந்த செங்கோலை குறிக்கிறது, அந்த நேர்மையான ஆட்சி முறையை குறிக்கிறது. ஒன்று புரி கோலோடு என்று சொல்கிறார். ஒன்று புரி கோல், அந்த நேர்மையான ஆட்சி முறை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் எல்லோருக்கும் ஒத்த தன்மை உடையதாக இருக்க வேண்டும். ஒன்றாக கருதி எல்லோரையும் ஆட்சி நடத்த வேண்டும். தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும், வேண்டாதவர்களுக்கு இன்னொரு மாதிரியாகவும், வேண்டப்பட்டவர்கள் வேண்டாதவர்கள் ரெண்டுக்கும் நடுவில் இன்னொரு தரப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஆட்சி நடத்துவது சரியான ஆட்சி முறை அல்ல. ஒத்த தன்மை உடையதாக ஒன்று புரி கோலோடு ஆட்சி நடத்த வேண்டும். இப்போது நாம் பார்க்கிறோம் பெரும்பாலான அரசியல்வாதிகள் எப்படி ஆட்சி நடத்துகிறார்கள் என்றால் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாக சலுகைகள் காட்டுகிறார்கள். அவர்கள் தவறே செய்தாலும் கண்டுகொள்ளாமல் அவர்களை விட்டு விடுகிறார்கள். அவர்களை சட்டத்தின் முன்பு கொண்டு வந்து நிறுத்துவதில்லை. சட்டத்தை அவர்களுக்கு ஏற்றபடி, தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஏற்றபடி மாற்றி அவர்களை அந்த சட்டத்தின் தண்டனையிலிருந்து விடுவித்து விடுகிறார்கள். இதை நாம் பார்க்கிறோம். வேண்டாதவர்கள் மீது தவறு இல்லாவிட்டாலும் குற்றத்தை சுமத்தி கூண்டுக்குள் ஏற்றி விடுகிறார்கள். வேண்டப்பட்டவர்கள் வேண்டாதவர்கள் என்ற நிலைக்கு அப்பால் பொதுவாக இருக்கக்கூடியவர்களிடத்து ஒரு மாதிரியாக நடந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் பலரை நாம் இப்போது கண்ணெதிரே காண்கிறோம். ஆனால் ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஒத்த தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தங்களுக்கு மிக நெருங்கிய சொந்த பந்தமாக இருந்தாலும் கூட அவர்கள் தவறு செய்தால் நீதி என்னவோ அந்த நீதியை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் மீது தண்டனையை பிரயோகிக்க வேண்டும். அப்படி ஆண்டவர்களையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். தன் மகனை சேர்க்காலில் இட்டு கொன்றான் ஒரு மன்னன், மனுநீதி சோழன் என்று நாம் படிக்கிறோம். தன் மகனாக இருந்தாலும் கூட அவன் அந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவன் தான் என்று கருதி தன் மகனை கூட தண்டனைக்கு உள்ளாக்கினான் ஒரு மன்னன் என்று பார்க்கிறோம். பொற்கை பாண்டியன் என்ற ஒரு பாண்டியன் தன் கையையே வெட்டி கொள்கிறான். தான் தவறு செய்ததால் தன்னுடைய கையையே வெட்டி கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்படியாக பொது ஆளுக்கு ஒரு நீதி செலுத்தாமல் எல்லோரையும் ஒப்ப பாவித்து நீதி செலுத்தியவர்கள் பலர் இருந்திருப்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவனாக தசரதனும் இருந்தான் என்பதை கம்பர் இந்த பாடலில் சொல்கிறார். ஒன்று புரி கோலோடு எல்லோரிடத்தும் ஒத்த தன்மையுடையதாக இருக்கக்கூடிய செங்கோலோடு. செங்கோல் என்பது இங்கு அந்த ஆட்சி முறையை குறிக்கிறது, நேர்மையான ஆட்சி முறையை குறிக்கிறது. எல்லோரிடத்தும் ஒன்றாகவே நடக்கக்கூடிய அந்த செங்கோல் ஆட்சி முறையோடு தனி திகிரி உய்ப்பான். திகிரி என்றால் சக்கரம் என்று பொருள். உய்த்தல் என்றால் செலுத்துதல். திகிரி உய்த்தல் என்றால் சக்கரத்தை செலுத்துதல் என்று அர்த்தம். இந்த சக்கரத்தை செலுத்துதல் என்பதும் உருவகமாக வரக்கூடிய சொற்றொடர் தான். சக்கரத்தை செலுத்துதல் என்றால் அதிகாரத்தை செலுத்துதல் என்றார். அதை ஆணை சக்கரம், ஆக்ஞா சக்கரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவருடைய அதிகாரம், ஒரு அரசனுடைய அதிகாரம் எல்லா இடத்திலும் போய் தன்னுடைய அந்த வீச்சை காட்டுகிறது. அவனுடைய அதிகாரம் எல்லா இடத்திலும் செல்லுபடியாகிறது என்பதை சொல்வதற்காக அவனுடைய ஆக்ஞா சக்கரம் எங்கும் சுழன்று வந்தது, எங்கும் அவனுடைய ஆக்ஞா சக்கரம் உருண்டு வந்தது என்று சொல்லக்கூடியது கவிஞர்களுடைய மரபு. அந்த அடிப்படையில் கம்பரும் இங்கு சொல்லியிருக்கிறார், தனி திகிரி உய்ப்பான் ஒப்பற்ற தன்னுடைய ஆக்ஞா சக்கரத்தை, ஆணை சக்கரத்தை செலுத்தக்கூடியவனாகிய தசரதன். உய்ப்பான் என்றால் செலுத்துவான் என்று அர்த்தம். இதுவரைக்கும் உள்ள அந்த சொற்றொடர் தசரதனை குறிக்கிறது. உலகு சூழ் வந்து ஒன்று கூறி கோளோடு தனித்திகிரி உயிப்பான், உலகத்தையெல்லாம் வளம் வந்து எல்லோரிடத்தும் ஒரே தன்மையாக இருக்கக்கூடிய செங்கோளோடு ஒப்பற்ற ஆக்னா சக்கரத்தை செலுத்தக்கூடியவனாகிய தசரதன் என்பதுதான் அந்த சொற்றொடரனுடைய பொருள். உலகு சூழ் வந்து ஒன்று கூறி கோளோடு தனித்திகிரி உயிப்பான். அப்படிப்பட்ட தசரதன் துன்றுபுரி கோதை எழில் கண்டு, துன்றுபுரி கோதை என்பது இங்கு சீதையை குறிக்கக்கூடிய சொற்றொடராக வருகிறது. அது அன்மொழி தொகையாக சீதையை குறிக்கிறது. கோதை என்றால் கூந்தல் என்று அர்த்தம். துன்றுபுரி கோதை என்றால் நெருங்கிய சுருளான கூந்தலை உடையவள் என்று அர்த்தம். கோதை என்றால் கூந்தல் தான், கூந்தல் என்றுதான் பொருள். இங்கு அன்மொழி தொகையாக கூந்தலை உடையவளாகிய சீதை என்ற பொருளில் வருகிறது. துண்டுபொறி கோதை நெருங்கிய சுருண்டிருக்கக்கூடிய கூந்தலை உடைய சீதை. அப்படிப்பட்ட சீதையினுடைய அழகை பார்த்து தசரதன் என்ன நினைக்கிறான் என்றால், என்றும் உலகேழும் உலகேழும் அரசி எய்தி உளனியேனும், என்றும் உலகெழும் அரசி எய்தி உளனியேனும். நான் இதுவரைக்கும் ஆளத் தொடங்கிய காலத்தில் இருந்து ஏழு உலகத்தையும் என்னுடைய அரசாட்சியின் கீழாக நான் வைத்திருக்கிறேன் என்ற போதிலும், இன்று திரு எய்தியது, இன்றைக்குத்தான் எனக்கு உண்மையான செல்வம் வந்து சேர்ந்தது. அவன் ஏற்கனவே பெரும் செல்வம் உடையவனாக இருக்கிறான். உலகம் எல்லாம் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ்தான் இருக்கிறது. உலகத்திற்கே சொந்தக்காரன் அவன், எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன். அவன் சீதையை பார்த்து என்ன நினைக்கிறான் என்றால், இன்றைக்குத்தான் எனக்கு உண்மையான செல்வம் வந்து அடைந்தது என்று நினைக்கிறான். இவள் மருமகளாக வருவதனால், என் வீட்டிற்கு இவள் மருமகளாக காலடி எடுத்து வைக்க இருப்பதனால், இன்றைக்குத்தான் எனக்கு உண்மையான திரு வந்து அடைந்தது, இன்றைக்குத்தான் எனக்கு உண்மையான செல்வம் வந்து சேர்ந்தது. இது என்ன பயம், இது என்ன ஆச்சரியம் என்று சொல்கிறார். நான் உலகத்தையெல்லாம் பெற்றவனாக இருக்கிறேன், ஆனாலும் இவள் மருமகளாக வரக்கூடிய இன்றைய தினத்தில்தான் நான் உண்மையான செல்வத்தை பெற்றவனாக நிறைவடைகிறேன். அதுவரைக்கும் அவனுக்கு ஏதோ ஒரு நிறைவற்ற தன்மை இருந்திருக்கிறது. இந்த சீதை மருமகளாக வருவதனால் தன் அரண்மனையில் தன் பொற்பாதங்களை அவள் எடுத்து வைக்க இருப்பதனால், தன் மகனுக்கு நாயகியாக அவள் ஆக இருப்பதனால் அவனுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி வருகிறது. அவளை பார்த்தவுடன் அவன் நினைக்கிறான், இவள் எனக்கு மருமகளாக வரக்கூடிய இன்றுதான் நான் செல்வம் அடைந்தவனை போன்ற ஒரு நிறைவு நிலைக்கு வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே எல்லா செல்வமும் பெற்றவனாக இருந்த போதிலும் கூட, இன்றைக்குத்தான் உண்மையான செல்வம் அடைய பெற்றவன் போன்ற ஒரு நிலையை நான் அடைந்திருக்கிறேன். இது என்ன ஆச்சரியம், என்ன பயம். பயம் என்பது இங்கு ஆச்சரியம் என்ற பொருளில் வந்திருக்கிறது. இது என்ன பயம், இந்த என்ன பயம் என்ற இடத்தில் வேறு ஒரு பாட வேறுபாடும் இருக்கிறது. என் பயத்ததென்றான் என்ற ஒரு பாட வேறுபாடும் உண்டு. ஆனால் இங்கு இந்த தோப்பாசிரியர் என்ன பயம் என்ற அந்த பாட வேறுபாட்டை கையாண்டு இருக்கிறார். என்ன பயம் என்றால் என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம் என்று தசரதன் சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. தன் மனத்துக்குள்ளாகவே அப்படியே சொல்லிக் கொள்கிறார். சீதையை பார்த்து அவளுடைய அழகை கண்ட அந்த பிரமிப்பில், அந்த வியப்பில், அவளுடைய சௌந்தரிய தேஜஸை பார்த்த அந்த உணர்வின் மிகுதியில் அவன் இவ்வாறு சொல்லுவதாக கம்பர் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏன் இந்த பாடல திடீர்னு கம்பர் வேற ஒரு சந்தத்துல மாத்தினதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல, சந்தத்தை அவர் பல இடங்களில் அவ்வப்போது மாற்றுவார். அதற்கு இதுதான் காரணம் என்று நாம் சொல்ல முடியாது. சில இடங்களில் கதையின் அமைப்புக்கு ஏற்ப சந்தத்தை கொண்டு வருவார். இப்போது அந்த சூர்ப்பனகை நடந்து வந்த இடத்தில் இப்படி ஒரு சந்தம் வரும். அங்கு அவள் அப்படி அலங்கார பதுமையாக அவள் நடந்து வரும்போது அந்த நடைக்கும் அந்த சந்தத்திற்கும் ஒப்ப அமையும்படி அந்த சந்தத்தை அவர் கையாண்டு இருப்பார். அங்கு அந்த கதை சூழலோடு அந்த சந்தம் பொருந்தி போகும். அப்படி எல்லா இடத்திலும் கதைக்கு ஏற்பதுதான் சந்தம் அமைந்திருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படியே கதையை சொல்லி கொண்டு வருபவர் ஒரே சந்தத்தில் அப்படியே கதையை சொல்லி கொண்டு போனால் அது படிப்பவர்களுக்கு அது சலிப்பை தட்டக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் வரக்கூடும். ஏனென்றால் ஒரே சந்தத்தில் அப்படியே ஒரே மாதிரியாக போய்கொண்டிருந்தால் அது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்காது. அதனால் அதற்கென்றே சந்தத்தை மாற்றக்கூடிய நிலையையும் கம்பருடைய கவிதைகளில் நாம் பார்க்கிறோம். அப்படி மாற்றியதாகவும் நாம் இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். துன்றுபுரி கோதை எழில் கண்டுலகு சூழ்வன் தொன்றுபுரி கோளோடு தனித்துகிரி உயிப்பான் என்றும் உலக எழுமர செய்தி உல நேனும் இன்று திரு எய்தியதி தென்ன வயம் என்றான். அப்படி சந்தங்களை அடிக்கடி மாற்றுவார்கள். பெருங்காவியங்களில் எல்லாம் எல்லா புலவர்களும் கொஞ்ச தூரம் சந்தங்களை மாற்றிக்கொண்டே செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அது கதை சூழலுக்கு ஏற்பவும் சந்தத்தை மாற்றுவார்கள், அல்லது ஒரே சந்தம் தொடர்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காகவும் சந்தத்தை மாற்றுவார்கள். இரண்டு நிலைகளும் உண்டு. இங்கு சாதாரண சம்பவங்கள் தான் நடைபெறுகிறது. ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடியது சீதை அந்த மண்டபத்திற்குள் மெல்ல நடந்து வந்து ஒரு ஆசனத்தில் அமர்கிறாள். அந்த கதை பகுதியை கூறக்கூடியதுதான். இங்கு இந்த கதை பகுதிக்கும் சந்தத்திற்கும் பெரிதாக நாம் சம்பந்தத்தை கற்பிக்க முடியாது. கதை ஒரே விதமான சந்தத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக சந்தத்தை மாற்றியிருக்கிறார் என்று நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் தனித்த கிரி உயிப்பான் அப்படி அது மட்டும் இன்னொரு வாட்டி விளக்கு. திகிரி என்றால் சக்கரம் என்று ஒரு பொருள். திகிரி என்ற சொல் சக்கரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சக்கரம் என்பது வட சொல், திகிரி என்பது தமிழ் சொல். சக்கரம் என்பதற்கான தூய தமிழ் சொல் திகிரி. சக்கரம் என்பது இங்கு உருவகமாக வருகிறது. அது ஆணை சக்கரம் என்று சொல்லப்படுவது உண்டு. அதிகாரத்தின் குறியீடாக அந்த சக்கரம் சொல்லப்படுகிறது. எப்படி சக்கரம் எல்லா இடத்திலும் உருண்டு உருண்டு உருண்டு உருண்டு போகிறதோ, அதை போல அவனுடைய அதிகாரம் எல்லா இடங்களிலும் பரவுகிறது. எல்லா இடங்களுக்கும் அவனுடைய அதிகாரம் செல்லுகிறது. எல்லா இடங்களிலும் அவனுடைய அதிகாரம் சென்று வருகிறது என்பதை உருவகமாக குறிப்பதற்காக ஒரு அரசனுடைய அதிகாரத்தை சக்கரமாக உருவகித்து சொல்வது கவிஞர்களுடைய மரபு. அப்படி உருவகித்து சொல்லும் போது அதை ஆணை சக்கரம் அல்லது அக்ஞா சக்கரம் என்று சொல்வார்கள். அதை போலத்தான் இங்கு கம்பர் பயன்படுத்தி இருக்கிறார். தனித்திகிரி உயிப்பான் என்றால் அதிகாரத்தை செலுத்துவான் என்று அர்த்தம். அவ்வளவுதான், அதனுடைய கருத்து அதுதான். ஒப்பற்ற தன்னுடைய அதிகாரத்தை எல்லா இடத்திலும் செலுத்துவான். தன்னுடைய ஆளுகைக்கு கீழே உள்ள பூமி முழுவதிலும் தன்னுடைய அதிகாரத்தை அவன் செலுத்துவான். அப்படிப்பட்ட தசரதன் என்பதுதான் அதனுடைய பொருள். சகடம்னா கூட சக்கரம் தானே? சகடம் என்றாலும் சக்கரம் தான். அதுவும் அது வட சொல் தான். சகடம் வட சொல். என்பதும் வட சொல். சகடாசுரன் என்ற ஒரு அசுரனை கண்ணன் வதம் புரிந்ததாக பாகவதத்தில் வரும். அவன் வண்டி சக்கரத்தின் வண்டியாக மாறி வந்தான். சகடம் என்றால் வண்டியையும் குறிக்கும், சக்கரத்தையும் குறிக்கும், இரண்டையும் குறிக்கும் விதமாக இடத்திற்கு ஏற்ப வரும். சகடம் என்பது வண்டியையும் குறிக்கும் சக்கரத்தையும் குறிக்கும். சில இடங்களில் வண்டி சக்கரத்தை குறிப்பதற்கு சகடக்கால் என்று வரும். கால் என்றால் சக்கரம். இதுல நாலடியாரில் ஒரு பாடல் உண்டு, செல்வம் சகடக்கால் போல வரும். செல்வம் என்பது நிரந்தரமானதல்ல, அது ஒரு சிலர் இடத்தில் ஒரு காலம் இருக்கும், இன்னொரு சிலர் இடத்தில் அது இன்னொரு இன்னும் சில காலம் இருக்கும், பிறகு அவரிடம் இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போய்விடும். இப்படியாக செல்வம் மாறி போய்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை உடையது, அது சகடக்கால் போல சுற்றி கொண்டே இருக்கக்கூடியது என்று நாலடியாரில் செல்வத்தினுடைய தன்மையை சொல்வதற்கு சகடக்கால் என்ற ஓமானம் சொல்லப்பட்டிருக்கும். சகடக்கால் என்றால் சக்கரத்தின், இது வண்டியின் சக்கரம் என்று அர்த்தம். சகடம் என்பது அங்கு வண்டி என்ற பொருளில் வருகிறது. சகடம் என்பது சக்கரம் என்ற பொருளிலும் சில இடங்களில் பயன்படும். அப்படி சக்கரத்தை குறிப்பதற்கு பல சொற்கள் இருக்கின்றன. திகிரி, சக்கரம், சகடம், கால் என்றெல்லாம் பல்வேறு சொற்கள் இருக்கின்றன. நன்றி ஐயா. உருள், உருள், உருள் என்பதும் சக்கரத்தை குறிக்கக்கூடியதுதான். முதலில் இந்த இருசக்கர வாகனத்தை தமிழ்படுத்துவதற்கு துவிச்சக்கர வண்டி என்று தமிழ்படுத்தினார்கள். துவி என்றால் இரண்டு, அதுவும் வட சொல்தான். சக்கரம் என்பதும் வட சொல்தான். துவிச்சக்கர வண்டி என்று சிலர் எழுதினார்கள், சில எழுத்தாளர்கள் பயன்படுத்தினார்கள். டூ வீலர் என்பதனுடைய தமிழாக்கமாக அப்படி வட சொல்லை கலந்து தமிழாக்கம் செய்தார்கள், துவிச்சக்கர வண்டி என்று. அதை தூய தமிழ் பற்றாளர்கள் பார்த்தார்கள், இது என்ன ஏற்கனவே டூ வீலர் என்று சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் அதை தமிழாக்கம் செய்கிறோம், அதை மீண்டும் இன்னொரு மொழியிலேயா சொல்ல வேண்டும், தூய்சக்கர வண்டி என்றா சொல்ல வேண்டும், அதை தூய தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஈருருளி என்று மாற்றினார்கள். ஈருருளி, இரண்டு சக்கரம் இருப்பதனால் ஈருருளி என்று அதை தூய தமிழாக்கம் செய்து பயன்படுத்தினார்கள். ஆக ஈருருளி என்பதும் இப்போது வழக்கத்தில் இருக்கிறது, சிலர் அதையும் பயன்படுத்துகிறார்கள். இரண்டு சக்கர வாகனம் என்பதற்காக என்பதற்கு ஈருருளி என்பதை பயன்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள். நன்றி. அடுத்த பாடல் போகலாமா? இப்படியாக சீதை அந்த மண்டபத்திற்கு வந்து ஒரு ஆசனத்தில் தன் தந்தைக்கு அருகே அமர்கிறாள். அமரும் முன்பு வணங்கத்தக்கவர்களையெல்லாம் வணங்கிவிட்டு அமர்கிறாள். விசுவாமித்திரரை வணங்குகிறாள், வசிஷ்டரை வணங்குகிறாள், தன் தந்தையை வணங்குகிறாள், தசரதனை வணங்குகிறாள். இப்படி வணங்கத்தக்கவர்களையெல்லாம் வணங்கிவிட்டு அவள் ஒரு ஆசனத்தில் அமர்கிறாள். இப்படி அவள் மற்றவரை வணங்கினாள் என்று ஒரு பாடலில் சொல்லக்கூடிய கம்பர், அவள் மண்டபத்திற்குள் நுழையும் போது அவளை மற்றவர்கள் எல்லாம் வணங்கினார்கள் என்று ஒரு பாடலில் சொல்கிறார். வயதில் மூத்த தசரதன், அவளுடைய தந்தையாகிய சனகன், விசுவாமித்திரர், வசிஷ்டர் போன்றவர்களை தவிர்த்து அந்த மண்டபத்தில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் சீதையை பார்த்தவுடன் தங்களை அறியாமல் தங்கள் தலையின் மீது கைகளை குவித்து சீதையை வணங்கினார்கள் என்று ஒரு பாடலில் கம்பர் சொல்லியிருக்கிறார். அங்கு அந்த சீதையினுடைய அழகின் தன்மையை நாம் உணர முடிகிறது. அவளுடைய அழகு என்பது வணங்கத்தக்க அழகு. அழகு என்பதில் பல்வேறு அழகுகள் இருக்கிறது. சில அழகு என்பது பார்ப்பவர்களை மனதளவில் கலங்க வைத்து களங்கம் உற்றவர்களாக செய்துவிடும். அப்படி உடைய அப்படி சில அழகும் இருக்கிறது. சில அழகு என்பது பார்த்தால் மனத்துக்குள் கண்ணியமான எண்ணம் வரும், வணங்க சொல்லும். அப்படிப்பட்ட அழகு உடையவளாக சீதை இருந்தாள் என்பதை குறிப்பதற்காக சீதை அந்த மண்டபத்திற்குள் நுழைந்தவுடன் அங்கு மண்டபத்தில் இருந்த சிலரை தவிர, அதாவது வயதில் மூத்தவர்களை தவிர, சீதை வணங்கத்தக்கவளாக, சீதை யாரையெல்லாம் வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுடைய கரங்கள் எல்லாம் தலை மீது தானாக குவிந்து சீதையை வணங்கின என்று ஒரு பாடலில் கம்பர் சொல்லி சீதை வணங்கத்தக்க பேரழகு வாய்ந்தவளாக, வணங்கத்தக்க தெய்வீக அழகு வாய்ந்தவளாக அவள் இருந்தாள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி போகிற போக்கில் சொல்லுகிறார். அதை அவளுடைய அழகு வணங்கத்தக்க அழகு என்று அப்படியெல்லாம் அவர் நிறுவி காட்டவில்லை. அவள் அங்கே பிரவேசிக்கிறார், அந்த மண்டபத்திற்குள் புகுகிறாள். அவள் புகுந்தவுடன் இவர்களுடைய கையெல்லாம் தலை மீது குவிந்து அவளை வணங்குகின்றன. அவ என்று அந்த நிகழ்வை சொல்கிறார். அப்படி அந்த நிகழ்வை சொல்லுவதன் மூலம் அவள் வணங்கத்தக்கவளான அழகுடையவளாக இருந்தாள், அவளுடைய அழகு தெய்வீக பேரழகு என்பதை கம்பர் அங்கு குறித்து விடுகிறார். அப்படியாக ஒரு பாடலை சொல்லி இருக்கிறார். அப்படி வந்து அமர்ந்த சீதை ராமனை பார்க்கிறாள். அது ஒரு நயமான ஒரு பாடல். அந்த பாடல் இந்த தொகுப்பு நூலில் இடம்பெறவில்லை. அது மிக முக்கியமான ஒரு பாடல். அப்படி அமர்ந்த சீதை ராமனை கடைக்கண்ணால் பார்த்தாள் என்பதை கம்பர் சொல்லுகிறார். ஏறிட்டு பார்க்கவில்லை. பெண்கள் ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள். அவர்கள் கடைக்கண்ணால் தான் பார்ப்பார்கள். அது ஒரு நாணம். எல்லோரும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சபையில் ஏறிட்டு பார்ப்பதற்கு பதிலாக கடைக்கண்ணில் நோக்குவார்கள். கடைக்கண்ணில் கூட பிறர் இவள் கடைக்கண்ணில் பார்க்கிறாள் என்று தெரியாத விதமாக அவள் பார்த்தாள் என்று கம்பர் சொல்லுகிறார். அது எப்படி பார்க்கிறாள் என்றால், தன்னுடைய கையில் அணிந்திருக்கக்கூடிய வளையல்களை திருத்துபவள் போல அந்த வளையல்கள் கையில் அணிந்திருக்கிறாள். அந்த வளையல்கள் அவளுடைய கையில் உள்ளே வெகு தூரம் உள்ளே போய்விட்டது. அதை முன்கைக்கு கொண்டு வருவது போல, அந்த கை வளையல்களை சரிப்படுத்துவது போல, அப்படி சரி கை கைகளை பார்த்து அந்த கை வளையல்களை சரிப்படுத்துவது போல ராமனை பார்த்து பார்க்கிறாள் என்று கம்பர் பாடுகிறார். அங்கு ஒரு நாடக காட்சியை நம் கண் முன்பு கொண்டு வந்து கம்பர் நிறுத்துகிறார். அவள் நேரடியாக பார்க்கவில்லை, கடைக்கண்ணால் பார்க்கிறாள். கடைக்கண்ணால் பார்த்ததை கூட மற்றவர்கள் இவள் கடைக்கண்ணால் ராமனை பார்க்கிறாள் என்று தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் கை வளையல்களை திருத்துபவள் போல கடைக்கண்ணால் ராமனை பார்த்தாள் என்று கம்பர் பாடுகிறார். எய்யவிழ் வளைத்ததும் இருத்ததும் உரைத்தும் மெய்விழை விடத்து முதல் ஐயம் விடல் உற்றாள் ஐயனை அகத்து வடிவே அள புறத்தும் கைவளை திருத்துபூ கடைக்கணின் உணர்ந்தாள் கைவளை திருத்துபூ கடைக்கணின் உணர்ந்தாள். அப்படி கடைக்கண்ணால் பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்கிறாள். ஏற்கனவே அவள் உறுதிப்படுத்திக் கொண்டாள். என்ன உறுதிப்படுத்திக் கொண்டாள் என்றால், கன்னிமாடத்தில் தான் நின்றிருந்த போது தெருவில் சென்றானே, தன்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டு சென்றானே கரிய செம்மல் ஒருவன், அவன்தானா வில்லை வளைத்தது என்ற ஐயம் அவளுக்கு இருந்தது. வில்லை ஒருவன் வளைத்து விட்டான், ஒடித்து விட்டான் என்ற செய்தி வந்தபோது அவன் யாரோ, வேறு ஒருவனோ, அல்லது தன்னுடைய மனத்தை கொள்ளை கொண்டு சென்றவன் தானோ என்ற ஐயம் அவளுக்கு அப்போது இருந்தது. அந்த செய்தி வந்தபோது அதை ஒரு தோழி வந்து நீக்கினாள். அவன் யார் என்றால், ஒரு முனிவனோடு இரண்டு பேர் வந்தார்கள் அல்லவா, அந்த இரண்டு பேரில் கருப்பாக ஒருத்தன் இருந்தானே, அந்த கருப்பாக இருந்தவன் தான் இந்த கடினமான வில்லை முறித்து விட்டான் என்று சொன்னபோது அவளுக்கு ஒரு உறுதி வந்துவிட்டது. கருப்பாக முனிவரோடு வந்த இருவரில் ஒருவன் கருப்பாக இருப்பவன் என்று செய்தியை தோழி சொன்னபோது, அப்படியானால் அவன் அவள் அவன்தான் நம்முடைய மனத்தை கொள்ளை கொண்டு சென்ற அவன்தான் என்ற உறுதி அப்போதே அவளுக்கு வந்துவிட்டது. ஆனாலும் இன்னும் கொஞ்ச நெஞ்சம் ஐயம் மிச்சம் இருக்கிறது. நேரில் பார்த்து அதை உறுதிப்படுத்தவில்லை அவள். இப்போதுதான் நேரில் பார்க்கிறாள். அவன்தானா இவன் என்று இப்போதுதான் கடைக்கண்ணில் உறுதிப்படுத்தி நிச்சயப்படுத்திக் கொள்கிறார். அப்படி அவனை பார்த்தவுடன், ராமனை பார்த்தவுடன், அந்த கன்னிமாடத்தில் தான் பார்த்தவன்தான் அவன் என்ற நிச்சயம் தன்மை 100% அவளுக்கு உண்டான உடன் அவள் என்ன நிலைக்கு உள்ளானாள் என்றால், அமுதத்தை ஒட்டுமொத்தமாக பருகிவிட்ட அந்த நிலைக்கு அவள் ஆளாகிவிட்டாள். அமுதத்தை ஒரு துளி பருகினாலே அது உள்ளத்தையும் உயிரையும் பூரிக்க வைக்கக்கூடியது, உள்ளத்தை உயிரை உடலை பூரிக்க வைக்கக்கூடியது. இவள் அந்த பாற்கடலில் இருந்து வந்த அந்த அமுதம் முழுமையையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து பருகிவிட்டவள் போல உடலும் உள்ளமும் பூரித்தாள் என்று கம்பர் ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார். அப்படியாக சீதையினுடைய நிலையை கம்பர் காட்டியிருப்பார். அதன் பிறகு அங்கு அவர்கள் கூடியிருந்து அந்த நிச்சயதார்த்த வைபவத்தை நடத்துகிறார்கள். அங்கு அவர்கள் பேசுகிறார்கள். என்ன பேசி முடிவெடுக்கிறார்கள் என்றால், திருமணத்தை எப்போது நடத்தலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். விஸ்வாமித்திரர் தான் திருமண நாளை குறிப்பவராக அங்கு இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நாளையே நாம் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம். நாளையே மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கிறது, மிகச்சிறந்த சுப தினமாக நாளைய தினமே இருக்கிறது, எனவே நாளையே நாம் திருமணத்தை நடத்தி விடலாம் என்று விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அதன்படி சடகன் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை அன்றைய தினமே செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி ஒரு முடிவு எடுத்த பிறகு எல்லோரும் கலைந்து சென்று விடுகிறார்கள். சனகன் திருமண ஏற்பாடுகளை செய்யக்கூடிய அவசரமான வேலைகளில் ஈடுபடுகிறான். முரசு அறிவிக்கிறான், நாளைக்கு ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் என்று நகரமெங்கும் முரசு அறிவிக்கிறான். நகரமெங்கும் அலங்காரங்கள் தோரணங்கள் கட்டச் செய்கிறான். என்னென்ன திருமண ஏற்பாட்டுக்குரியவனவோ அவ்வளவையும் செய்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அவன் பார்க்க தொடங்கி விடுகிறான். இங்கு சீதை அந்த மண்டபத்தை விட்டு ராமனை பார்த்து விட்டு தன் இடத்திற்கு திரும்புகிறாள். ராமனும் தன் இடத்திற்கு திரும்புகிறான். தனக்கு தங்குவதற்கான மாளிகை ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அல்லவா, அந்த மாளிகைக்கு தங்கச் செல்கிறான். இப்படியாக அவரவர்கள் அவரவர்கள் இடத்திற்கு பிரிந்து செல்கிறார்கள். பிரிந்து சென்றபோது சீதை அன்றைய இரவை எப்படி போக்கினாள், நாளை திருமணம், அதுவரைக்கும் அவளால் பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. அந்த இரவு சீக்கிரமாக கழியாதா, இது என்ன ஒரு இரவா அல்லது ஒரு யுகமா, இது ஏன் மெல்ல இவ்வளவு மெல்ல நகர்கிறது, இது சீக்கிரம் விடியாதா என்றெல்லாம் அவள் தவிக்கின்ற தவிப்பை, அந்த திருமணத்திற்கு முந்தைய நாள் அந்த இரவில் அவள் தவிக்கக்கூடிய தவிப்பை பல பாடல்களில் கம்பர் காட்டியிருக்கிறார். அதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ராமனும் அந்த தவிப்பு நிலையில் இருக்கிறான், அதையும் காட்டுகிறார். இப்படியாக அவ்விருவரும் நாளைய பொழுது சீக்கிரம் விடியாதா என்ற ஏக்கத்துடன் காத்திருந்தார்கள் என்பதை கம்பர் பதிவு செய்திருக்கிறார். அப்படி மறுநாளும் விடிகிறது. திருமணத்திற்காக எல்லா இடங்களில் இருந்தும் மக்கள் வந்து குவிகிறார்கள். பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. பூமியே சொர்க்கலோகம் போல மாறிவிட்டது. அப்படியான ஒரு தன்மை அங்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதையெல்லாம் கம்பர் பலபட வர்ணித்து காட்டுகிறார். கம்பருடைய வர்ணனை திறத்தை எல்லாம் நாம் இங்கு நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக பல பாடல்களில் அவர் வர்ணித்து கதையை நகர்த்தி செல்கிறார். அப்படி அவர் கதையை நகர்த்தி கொண்டு செல்கின்ற இடத்தில் யார் யாரெல்லாம் திருமணத்திற்கு வந்தார்கள், அந்த திருமணத்தில் வரக்கூடியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், அப்படி என்று பல பாடல்களில் வரக்கூடியவர்கள் யார் யார் என்பதை பட்டியலிட்டு காட்டுகிறார். அதில் ஒரு பாடல் தான் இந்த 96வது பாடல். மன்னவர் வருவாரும் மறையவர் நிறைவாரும், இன்னிசை மணியாளின் இனி இசைமது நுகர்வாரும், சென்னியர் தெரிவாரும் விரலியர் செறிவாரும், கண்ணலின் மணவேலை கடிகைகள் தெரிவாரும். இது வேறு சந்தம், இதுவும் ஒரு சந்த வகையில் வரக்கூடிய பாட்டு வகைதான். யார் யாரெல்லாம் வந்தார்கள், எப்படிப்பட்டவர்கள்லாம் அங்கு வந்து கூடினார்கள் என்பதை வரிசையாக பட்டியலிட்டு கொண்டே வருகிறார். அப்படி வரக்கூடிய இடத்தில் இந்த மாதிரியான பாடல் சந்த அமைப்பு அமைந்திருக்கிறது. மன்னவர் வருவாரும் மறையவர் நிறைவாரும், இன்னிசை மணியாளின் இசைமது நுகர்வாரும், சென்னியர் தெரிவாரும் விரலியர் செறிவாரும், கண்ணலின் மணவேலை கடிகைகள் தெரிவாரும், தேர்மிசை வருவாரும் சிவிகையில் வருவாரும் ஊர்தியில் வருவாரும் ஒளிர்மணி நிறை ஓடை கார்மிசை வருவாரும் கரிணியில் வருவாரும் பார்மிசை வருவாரும் பண்டியில் வருவாரும். இப்படியாக வரிசையாக இந்த சந்தத்திலேயே இந்த பகுதியில் பல பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த 96வது பாடலில் யாரெல்லாம் வருகிறார்கள் என்றால் மன்னவர் வருவார், மன்னவர்கள் எல்லாம் வருவார்களாக இருந்தார்கள் வருகிறார்கள். அந்த என்பது வரிசையாக எல்லாரும் வருகிறார்கள் வருகிறார்கள் என்பதை அப்படியே எண்ணுமையாக சொல்லிக்கொண்டே வருகிறது. அப்படி பல பாடல்கள் அந்த எண்ணு அந்த உண்மையை கொடுத்து கொடுத்தே அமைத்திருப்பார். மன்னவர் வருவார், வரக்கூடியவர்களாகிய மன்னவர்களும் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது நாம் தனித்தனியாக பிரித்து கூட எடுத்துக்கொள்ளலாம். நாம் எளிமையாக பொருள்பட பார்ப்பதற்காக மன்னவர்கள் வந்தார்கள், மறையவர் நிறைவாரும், மறையவர் வேதங்களை உணர்ந்த வேதியர்களாகிய அந்த பிராமணர்கள் அங்கு வந்து நிறைந்தார்கள், இன்னிசை மணி யாழின் இசைமது நுகர்வாரும் அங்கு திருமண வைபவத்தை ஒட்டி எல்லா இடங்களிலும் இன்னிசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அல்லவா, திருமணம் என்றால் இசை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய தன்மையை நாம் இன்று கூட நாம் பார்க்கிறோம். அதே போல பேரரசன் ஒருவனுடைய மகனுக்கும் இன்னொரு அரசனுடைய மகளுக்கும் நடக்கக்கூடிய அந்த திருமணத்தில் ஆங்காங்கே இசை நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த இசை நிகழ்வையெல்லாம் ஆங்காங்கே இருந்து மக்கள் நுகர்ந்து அனுபவிக்கிறார்கள். அதை கம்பர் இந்த இடத்தில் சொல்கிறார், இன்னிசை மணி யாழின் இசைமது நுகர்வாரும். யாழிசை கச்சேரி அங்கு பல இடங்களில் நடைபெறுகிறது. அந்த யாழிசையை பலர் கேட்டுக்கொண்டு அந்த திருமண வைபவத்தில் வந்து பங்கேற்பதற்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். திருமணம் அடுத்து காலை நடக்க இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாழிகையில் நடக்க தொடங்குகிறது. அதற்கு முன்பாக இந்த மாதிரியான வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி போன்றவற்றில் மக்கள் பொழுதுபோக்கி கொண்டு நிற்கிறார்கள். அப்படி இசையை நுகர்கிறார்கள், இசை மது நுகர்கிறார்கள், இசை என்னும் மதுவை நுகர்ந்து கொண்டு நிற்கிறார்கள். அடுத்து சொல்லுகிறார், சென்னியர் திரிவாரும். சென்னியர் என்பது இங்கு பாணர்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாக வருகிறது. பாணர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சென்னியர் என்பது. பாணர்கள் என்றால் இசை பாடுபவர்கள், இசைப்பாடும் ஒரு பிரிவினர், அவர்கள் ஒரு தனி வகுப்பினர். பாணர்கள் பற்றிய செய்தி சங்க காலத்தில் இருந்தே வருகிறது. சங்க காலத்திலேயே பாணர்கள், பாடினிகள், விரலியர் போன்றவர்கள் பற்றிய செய்தியை நாம் இலக்கியங்களில் காண்கிறோம். அப்படி ஒரு வகையினர் இருந்தனர், பாடக்கூடிய வகையினரே ஒருவர் ஒரு வகையினர் ஒரு பிரிவினர் இருந்தனர். அப்படிப்பட்ட பிரிவினர் இருந்தனர் என்பதை நாம் படிக்கும் போதே தெரிகிறது, தமிழர்கள் அந்த காலத்தில் இருந்தே இசையில் மிகுந்த திறம் பெற்றவர்களாக, இசை பாடுவதற்கென்றே ஒரு தனித்த இனத்தினர் இருந்தனர் என்பதனால் இசையில் அவர்கள் எவ்வளவு தூரம் ஆர்வம் செலுத்தியவர்களாக, எவ்வளவு தூரம் இசையை நாடி கேட்பவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட இசை வல்லுநர்கள் அவர்கள்தான் பாணர்கள். அந்த பாணர்கள் அங்கங்கே திரிந்து கொண்டு இருக்கிறார்கள், பாட்டு பாடிக்கொண்டே திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஏனென்றால் இதை போன்ற பெரும் வைபவங்களில் அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை செய்யப்படும், மிகப்பெரிய சிறப்புகள் செய்து அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். எனவே அவர்கள் எல்லோரும் தங்களுக்கு மிகப்பெரிய கௌரவமும் சிறப்புகளும் சேரப்போகின்றன, மிகப்பெரிய செல்வங்களையெல்லாம் தாங்கள் பெறப்போகிறோம் என்ற சந்தோஷத்தில் அவர்கள் பாடிக்கொண்டே அங்கு திரிகிறார்கள், அந்த மிதிலாபுரியின் தெருக்களில் திரிகிறார்கள். அதனால் கம்பர் இங்கு சொல்கிறார், சென்னியர் திரிவாரும் விரலியர் செறிவாரும். விரலியர் என்பது பாட்டு பாடக்கூடிய பெண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை விரலியர். அந்த பாடினிகள் என்று சொல்வார்கள், அந்த விரலிகள் வந்து அங்கு குழுமி விட்டார்கள். பாட்டு பாடக்கூடிய ஆண்களும் வந்து விட்டார்கள், பாட்டு பாடக்கூடிய பெண்களும் வந்து விட்டார்கள். அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அங்கு குவிந்து விட்டார்கள். குவிந்து அங்கு அவர்கள் சந்தோஷத்துடன் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். செறிதல் என்றால் வந்து ஒன்றாக கூடுதல், செறிதல் என்றால் கூடுதல் என்றார். அந்த விரலியர் எல்லோரும் வந்து அங்கு கூடிவிட்டார்கள், குழுமி விட்டார்கள். அடுத்து கண்ணலின் மணவேளை கடிகைகள் தெரிவாரும். கண்ணல் என்றால் நாழிகை, அந்த நாழிகையை காட்டக்கூடிய கடிகாரம். இப்போது நாம் கடிகாரம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த காலத்தில் மணியை பார்ப்பதற்கென்று அந்த நேரத்தை கணிப்பதற்கென்று அவர்கள் சில கருவிகளை வைத்திருந்தார்கள். கண்ணல் என்பது அப்படி நேரம் பார்க்கக்கூடிய கருவி. மணல் கடிகாரம், நீர்க்கடிகாரம் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வகையான நேரம் காட்டக்கூடிய கருவி. அந்த கருவிகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி இப்போது ஆங்காங்கே மணிக்கூண்டுகள் வைக்கப்பட்டு இருக்கின்றனவோ, அதை போல தெருவில் செல்பவர்கள் என்ன நாழிகை இப்போது நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த நேரம் காட்டும் கருவிகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டு இருக்கின்றன. அது பொதுவாக அந்த நீர்க்கடிகாரம், மணல் கடிகாரம் போன்ற வகைகளில் ஒன்றாக இருந்திருக்கலாம். அப்படியான நேரம் காட்டு கருவிகள் ஆங்காங்கே இருக்கின்றன, அவற்றை பலரும் பார்க்கிறார்கள். மணவேளை கடிகைகள் தெரிவாரும். கண்ணல் என்பது அங்கு அந்த நேர கருவியை குறிக்கிறது. மணவேளை என்பது திருமண நேரம். நாம் இப்போது நேரத்தை குறிப்பதற்காக வேளை என்று எழுதுவோம், அந்த பொது லகரம் போட்டு எழுதுவோம், வருடல் லகரம் போட்டு வேளை என்று எழுதுவோம். இப்படி வேளை என்று எழுதினால் அது செயலை குறிக்கும். வேளை பணி, பணி என்ற அர்த்தத்தில் நாம் இப்போது கையாளுகிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்தி நாம் எழுதுகிறோம். அந்த நேரம் என்பதற்கு வேளை என்று எழுதுவோம், அதற்கு இந்த லையை போட்டுவிட்டால் அது தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்போது உள்ளது, இன்றைக்கு உள்ளது. ஆனால் இலக்கியங்களில் வேளை என்பது நேரத்தை குறிக்கக்கூடியதாகவும் வருவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு உதாரணம் இந்த இடமும் கூட. வேளை என்றால் இங்கு நேரம் என்ற பொருளில் தான் வருகிறது. வேளை என்றால் மன நேரம், திருமண நேரம். திருமணம் எப்போது தொடங்கப் போகிறது, எந்த முகூர்த்த நேரம் எப்போது, அப்போது நாம் சரியாக அந்த மண்டபத்தில் போய் சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக பலரும் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் காட்டும் கருவியில் அந்த நாழிகைகளை பார்க்கிறார்களோ. கடிகை என்றால் நாழிகை என்று பொருள். நாழிகை இப்போது நாம் மணி, நிமிடம் என்றெல்லாம் கணக்கு போடுகிறோம். ஆனால் இந்திய மரபு நாழிகை என்பது, நாழிகை என்றால் 60 நாழிகை சேர்ந்தது ஒரு நாள் என்று வரும். 60 நாழிகை, ஒரு நாளைக்கு 60 நாழிகை. ஆனால் இப்போ இன்றைய கணக்குப்படி நாம் 24 மணி சேர்ந்தது ஒரு நாள் என்று சொல்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 60 நாழிகை ஒரு நாள் என்னும் போது ஒரு நாழிகை என்றால் 24 நிமிடம் என்ற கணக்கில் வரும். 24 நிமிடங்கள் தான் ஒரு நாழிகை. 2.5 நாழிகை சேர்ந்தால் ஒரு மணி. இன்றைய மணி கணக்குப்படி 2.5 நாழிகை சேர்ந்தால் ஒரு மணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது அன்றைய நாளில் அவர்கள் நாழிகையை பார்த்தார்கள். அவர்கள் அங்குள்ள அந்த நேரம் காட்டும் கருவிகளில் நாழிகைகளை அவ்வப்போது பார்க்கிறார்கள். மன நாழிகை வந்து விட்டதா, முகூர்த்த வேளை நெருங்கி விட்டதா என்று கடிகாரங்களில் நேரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படியாக பலரும் அங்கு வந்திருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இது பாடல் முடிவடையாததாக இருக்கும். எல்லாம் உம் என்று எச்சமாக இருக்கிறது. அப்படி பல பாடல்கள் அமைந்திருக்கின்றன. கடைசியில் நாம் அதை முடித்து கொள்ள வேண்டும். இப்படியாக பலரும் அங்கு வந்தார்கள் என்ற ஒரு பயனிலையை கொடுத்து இந்த எச்சமான பாடல்களை எல்லாம் ஒரே முடிவாக முடித்து கொள்ள வேண்டும். இப்படி எச்சமாக பாடல்களை நிறுத்தி நிறுத்தி பாடக்கூடிய ஒரு மரபை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பகுதியில் அப்படி சில பாடல்கள் வந்திருப்பதை பார்த்தோம். அதே போல இந்த பகுதியிலும் அப்படி சில பாடல்கள் வந்திருக்கின்றன. அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். மன்னவர்கள் வந்திருந்தார்கள், மறையவர்கள் வந்திருந்தார்கள், அதாவது மன்னவர்கள் வருகிறார்கள், மறையவர்கள் வருகிறார்கள், வரக்கூடியவர்கள் பலரும் அங்காங்கே நின்று இசையை கேட்கிறார்கள், விரலியர்கள் வந்திருந்தார்கள், பாணர்கள் வந்திருந்தார்கள், பலரும் அங்கே உள்ள நேரங்காட்டும் கருவியில் முகூர்த்த நேரம் எப்போது என்று பார்க்கிறார்கள். இப்படியாக அவர்களுடைய தன்மைகள் எல்லாம் அமைந்திருந்தன என்று கம்பர் சொல்லி செல்கிறார். அதில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த கண்ணனின் மனவேலைகள் கடிகைகள் தெரிவாரும்னா அந்த மணிகளை கொண்டு செல்பவர்களை குறிக்கிறதா இல்லை பார்ப்பவர்களை குறிக்கிறதா? பார்ப்பவர்களை, தெரிதல் என்றால் அறிதல் தானே. மணி தெரிந்த, மணி தெரிதல் என்றால் மணியை பார்த்து அறிதல் என்று தானே அர்த்தம் வரும். கடிகைகள் தெரிவாரும் என்றால் கடிகைகளை தெரிதல், தெரிந்து கொள்பவர்களும், தெரிந்து கொள்பவர்கள் என்றால் பார்க்கிறார்கள், பார்த்து பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள் எப்போது எப்போது என்று. அப்படியே எல்லாரும் ஆர்வத்தோடும் மணியை பார்க்கிறார்கள். இப்போதும் நாம் பார்ப்போம் அல்லவா, ஒரு திருமண மண்டபத்திற்கு போய்விட்டால் திருமண முகூர்த்த நேரம் வந்து விட்டதா, பத்திரிகையில் போட்ட முகூர்த்த நேரம் தான் வந்து விட்டதா, திருமணம் சரியான நேரத்தில் தான் நடக்கிறதா என்பதை நாம் பார்ப்போம் அல்லவா. அதை போல பார்க்கிறார்கள் அவர்கள். ஏன்னா அந்த காலத்துல இந்த மாதிரி மணிக்காட்டும் கருவிகள் தெருக்கள் இருந்திருக்கிறது என்று இந்த ஆமாம், பாடல் தெரியுது தெரியுது. எல்லாம் மணி காட்டும் கருவிகள் இருந்திருக்கிறது, தெரு விளக்குகள் இருந்திருக்கிறது. தெரு விளக்குகள் மின்சார விளக்குகளாக இல்லையே தவிர, எண்ணெய் ஊற்றி அதை எரிய வைப்பதற்கென்றே அரசாங்க பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் இலக்கியங்களில் காண்கிறோம். அங்கங்கே முக்கிய தெருக்களில் எல்லாம் அந்த விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அன்றைய ஒரு இயல்பு தான். இன்றைக்கு விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் அன்றைய ஒரு தன்மையோடு தான் இந்த வாழ்க்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, முற்றிலும் அப்படி மாறிவிடவில்லை. நாம் இலக்கியங்களில் இருந்து அன்றைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது அன்றைய வாழ்க்கை முறையில் மக்கள் எப்படி இருந்தார்களோ அதே வாழ்க்கை முறை தான் பெரும்பாலும் இன்றும் தொடர்கிறது. கொஞ்சம் விஞ்ஞான சௌகரியங்கள் இப்போது கூடியிருக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பெரும்பாலும் அந்த நெறிமுறை தான் வருகிறது. இன்றைக்கு ஜனநாயகம் என்று சொல்கிறோம், ஆனால் அன்றைய அரசர் காலத்தில் அந்த அரசாட்சி முறை எப்படி இருந்ததோ அப்படித்தான், கிட்டத்தட்ட ஒத்த முறையாகத்தான் இப்போதும் அந்த அரசாட்சி முறை இருக்கிறது. பெரிதாக மாறுபாடுகள் எல்லாம் வந்துவிடவில்லை. அப்போதும் கிராம அளவுல வந்து குடவு ஓலை இருந்திருக்கு போல இருக்கு. இருந்திருக்கு. இப்போதும் ஊராட்சி முறை, ஊராட்சி எல்லாம் இருக்கிறது, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அப்போதும் அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் நடந்ததாக சில பதிவுகள் இருக்கின்றன. இப்போதும் அந்த நிலையெல்லாம் இருக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தலைகால் தெரியாமல் ஆடக்கூடிய நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். எல்லாம் ஒருத்த தன்மையுடையவர்களாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கை அப்படியே தான் ஒரு தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கிறது. பெரிதாக மாறுபாடுகள் எதுவும் வந்துவிடவில்லை. சந்தை கூடுவது, அந்த காலத்திலையும் அந்த சந்தை கூடுவது இருந்திருக்கிறது, இப்போதும் சந்தை கூடுகிறது, எல்லாம் நடக்கிறது. ஏன் அந்த பாணர்கள் இதெல்லாம் வந்து சிற்றிலக்கியத்தில் வருமா? அது சிற்றிலக்கியங்கள்ல நிறைய வருகிறது. சங்க இலக்கியத்திலேயே பாணர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். தலைவன் தலைவிக்கு இடையே ஊடல் வரும்போது இந்த பாணனும் இந்த பாடினியும் தான் பெரும்பாலும் அந்த ஊடலை தணிப்பதற்கான ஊடகமாக இருந்திருக்கிறார்கள். இவன் சொல்லக்கூடியதை, தலைவன் சொல்லக்கூடியதை தலைவிக்கு எடுத்து போய் சொல்லுவதும், தலைவி சொல்லக்கூடியதை தலைவனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுமான அந்த வேலைகளை எல்லாம் அந்த விரலியர்கள் தான் செய்திருக்கிறார்கள். இது நாம் சங்க இலக்கியங்களிலேயே பார்க்கிறோம். அப்படி அவர்கள் இசை அறிந்தவர்கள், இசை அறிந்தவர்கள் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது எதை காட்டுகிறது என்றால், இவர்கள் எல்லாம் இசை மீது அவ்வளவு ஆர்வம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லோரும் இசை நுகர்பவர்களாக, இசை ரசிகர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சங்க இலக்கியங்களிலேயே தெரிந்து கொள்கிறோம். இசை அப்படி மக்களோடு ஒன்று கலந்து பிரிக்க முடியாததாக இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இங்கேயே இசையை பத்தி சொல்லும்போது ரொம்ப நயமா சொல்லியிருக்காரு. மறையவர்ங்கிறதுக்கு என்ன சொன்னீங்க அர்த்தம்? மறையவர் என்றால் மறை அறிந்தவர்கள், மறையவர்கள். மறை என்றால் வேதம், வேதத்தை அறிந்தவர்கள் பெரும்பாலும் வேதியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிராமணர்கள் தான். இங்கு நாம் பிராமணர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு மறை எல்லோரும் அறிகிறார்கள், இன்றைக்கு புத்தக வடிவத்தில் வந்துவிட்டது. புத்தக வடிவத்தில் இருப்பதனால் மறையை எல்லோரும் கற்கிறார்கள், எல்லோரும் மறை தெரிபவர்களாக இருக்கிறார்கள். மறை தெரிய வேண்டிய சமூகத்தை சார்ந்தவர்கள் மறை தெரியாதவர்களாகவும் இருக்கிறார்கள். மறையவர் என்ற பெயருக்குரியவர்கள் என்ற நிலையில் உள்ள அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மறை அறியாதவர்களாகவும் இருக்கிறார்கள். மாற்று சமூகத்தவர்கள் மறை அறிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் மறையவர்கள் என்று அவர்களுக்கு ஏன் பெயர் இருந்தது என்றால், அவர்களுடைய பிரதான பணியே ஓதுதலும் ஓதுவித்தலும், அதாவது வேதத்தை ஓதுதல், வேதத்தை பிறருக்கு ஓதுவித்தல், அதுதான் அவர்களுடைய நிலை. மறை, மறையை ஓதுதலும் ஓதுவித்தலும் தான். அதனால் அவர்களுக்கு மறையவர் என்ற ஒரு பெயர் வந்தது. மறையவர் என்பது தூய தமிழ் சொல், அதனுடைய சம்ஸ்கிருத வார்த்தை வேதியர். அது இன்னும் வேறு சொற்களில் சொல்லுவார்கள், பிராமணர்கள் அல்லது பார்ப்பனர்கள் என்று. பிராமணர்கள் என்ற சொல் அது சம்ஸ்கிருத சொல், பார்ப்பனர்கள் என்பது தமிழ் சொல். ஆனால் பார்ப்பனர்கள் என்று சொன்னால் அது இப்போது ஏதோ கொஞ்சம் எதிர்மறை வார்த்தை போன்ற ஒரு தன்மையை இப்போது அடைந்திருக்கிறது. ஆனால் பழைய இலக்கியத்தில் நாம் பார்க்கும்போது பார்ப்பனர் என்ற வார்த்தை மிக உயர்வாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஆனால் அது இப்போது கொஞ்சம் எதிராக சொல்வதற்கு கையாளுகிறார்கள். அது காலப்போக்கில் வந்த வித்தியாசம். ஆனால் பார்ப்பனர் என்ற சொல் மிக உயர்வான ஒரு வார்த்தையாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தூய தமிழ் சொல், அதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். பிராமணர் என்றால் வடசொல், பார்ப்பனர் என்றால் தமிழ் சொல். ரெண்டுக்கும் வித்தியாசம் அவ்வளவுதான். மற்றபடி ஒன்று உயர்ந்த சொல், இன்னொன்று எதிர்மறையான சொல் என்ற நிலையெல்லாம் அதில் கிடையாது. ஆனால் இப்போது அந்த இந்த காலத்தில் அது கொஞ்சம் மாறி இருக்கிறது. பிராமணர்களை திட்டுபவர்கள் பெரும்பாலும் பார்ப்பனர் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். பிராமணர்கள் உயர்வாக கருதுபவர்கள் பிராமணர் என்று மட்டுமே பயன்படுத்துகிறார்கள், பார்ப்பனர் என்ற சொல்லை தவிர்க்கிறார்கள். இது சொல்லில் ஏற்பட்ட காலப்போக்கில் விளைந்த ஒரு மாறுபாடு. சரிங்க, அது பார்ப்பனருங்கிறது என்ன அர்த்தம் கேக்கு, எந்த இதுல இருந்து வருது? அது பார்ப்பு என்றால் அதாவது பார்ப்பு என்றால் குஞ்சு என்று அர்த்தம், பறவை குஞ்சு என்று அர்த்தம். பறவைக்கு இரண்டு பிறப்பு இருக்கிறது. முட்டையாக ஒரு பிறப்பு, அது முதலில் கோழியின் வயிற்றில் இருந்து, அதாவது எந்த பறவையாக இருந்தாலும் பறவையின் வயிற்றில் இருந்து வரும்போது முட்டையாக ஒரு பிறப்பு, முட்டை பிறக்கிறது முதலில். அதன் பிறகு முட்டைக்குள் இருந்து குஞ்சாக ஒரு பிறப்பு வருகிறது. ஆக இரண்டு பிறப்பு. பிராமணர்களுக்கு அதே போல இரண்டு பிறப்பு உண்டு, இரு பிறப்பாளர்கள் என்று அவர்களை சொல்வார்கள். அது என்ன இரண்டு பிறப்பு என்றால், முதலில் தாய் வயிற்றில் இருந்து பிறக்கும் போது ஒரு பிறப்பு, அதன் பிறகு அவர்கள் அந்த பூணூல் அணிகிறார்கள் அல்லவா, அப்படி அணியும் போதுதான், அந்த பூணூல் சடங்கு செய்யும் போதுதான் அவர்கள் உண்மையாக பிராமணர்களாக மாறுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு புதிய பிறப்பு நடப்பதாக ஐதீகம். அது இரண்டாவது பிறப்பு. அதனால் அவர்கள் இரண்டு பிறப்பு உடையவர்கள் என்பதனால், பறவைக்கு இருப்பது போல அவர்களுக்கு இரண்டு பிறப்பு இருப்பதனால் அவர்களை தமிழ் காரணப் பெயராக பார்ப்பனர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் அதனுடைய பொருள். நன்றிங்க, அருமையான விளக்கம், ரொம்ப நன்றி. நேரம் ஆகிவிட்டது. பார்ப்பை போன்றவர்கள், பறவை குஞ்சை போன்றவர்கள் என்பதனால் பார்ப்பனர் என்று அவர்களுக்கு காரணம் பெயர். பார்ப்பு என்றால் பறவை குஞ்சு என்றார். நேரம் ஆகிவிட்டதாம்.